நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? உரிமை இழந்தோ உடமையும் இழந்தோ உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? தூரம் விடையும் மனதில் இன்னும் ஏன் பாரம்? நெஞ்சம் முழுவதும் வீரம் இருளும் கண்ணில் இன்னும் ஏன் தூரம்? உரிமை இழந்தோம் உடமையும் இழந்தோம் உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? நெஞ்சம் முழுவதும் வீரம்